So let's go to the word of the Lord. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திரும்பலாம். I want to share something which I shared during the Thursday Bible study in John. யோவான் சுவிசேஷத்திலிருந்து நாம் படித்து வேத பாடம் படித்துக் கொண்டிருக்கிற அந்த பகுதியிலிருந்து வியாழக்கிழமை நாம் படிக்கிறோம், அதிலிருந்து ஒன்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். So many of you were not possible to attend those study weekly meeting. அநேகருக்கு அந்த வாராந்திர அந்த ஜப வேத பாட கூடுகை கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. So I thought it blessed it was it blessed my heart when we meditated on this chapter அந்த John 17 யோவான் 17 ஆம் அதிகாரத்தை தியானித்தது என்னுடைய இதயத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. And I feel that's the word Lord gives to the church. சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை இதுதான் என்று நான் விசுவாசிக்கிறேன். Because we know John 17 is a prayer of the Lord before he was crucified. ஆண்டவராகிய இயேசு சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக தம்முடைய பிதாவினிடத்தில் ஜெபித்த அவருடைய ஜெபமா இருக்கிறது இந்த 17வது அதிகாரம். So let's maybe today we have something to show in the screen. இன்றைக்கு திரையிலே ஒன்றை நாம் காட்டி இருக்கிறோம். Knowingly or unknowingly I have studied chemistry as my main subject. தெரிந்தோ தெரியாமலோ என்னுடைய முதன்மை பாடமாக நான் வேதியியலை நான் படித்திருக்கிறேன். So but I learned some spiritual truth from that. அதிலிருந்து சில ஆவிக்குரிய சத்தியங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். When we were meditating upon this chapter இந்த 17வது அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு கருத்தை நான் பாடத்தை கற்றுக்கொண்டேன். I think it's very very important. இது மிகவும் முக்கியமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். And so even if you don't understand many of these things which I am going to tell நான் சொல்ல போகிற காரியங்களிலே அநேகத்தை நீங்கள் புரிந்துகொள்ள முடியாவிட்டாலும் at least you can understand the spiritual truth. என்னுடைய இதிலே இருக்கிறதான ஆவிக்குரிய சத்தியங்களை நீங்கள் புரிந்துகொள்ளலாம். But if you understand a little bit of chemistry you will appreciate what the Lord tries to say something through what is happening in the nature. வேதியியல் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் என்றால் இயற்கையிலிருந்து ஆண்டவர் என்ன சத்தியத்தை சொல்ல விரும்புகிறார் என்பதை நீங்கள் அதை கண்டுகொள்ள முடியும். We all heard about atoms. நாம் யாவரும் அணுக்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். And we all know about ourselves that man is made of spirit soul and body. மனுஷனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் என்று இருக்கிறது. இதை மூன்றையும் சேர்த்தவன் தான் மனிதன். And the outer thing is what we see is the body. நாம் பார்க்கிற வெளிப்பிரகாரமான காரியம் அது சரீரம். And what is hidden inside is our soul and our spirit. நமக்கு உள்ளா இருக்கிறது ஆத்மாவும் ஆவியும். And a similar thing is there in the atom also. அணுவிலும் இதே போன்று தான் ஒரு அமைப்பு இருக்கிறது. The circles, two circles that you see is where the atom contains three things. அங்கே அந்த அணு படத்தை போட்டிருக்கிறது. அந்த ரெண்டு வட்டங்கள் வெளிப்பிரகாரமாக இருக்கிறது. அந்த அணுவிலே மூன்று காரியங்கள் இருக்கிறது. Three particles. மூன்று சிறு பொருட்கள். Like in a man or woman, spirit, soul and body. மனிதன் எப்படி ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறானோ அது போல வாட் இஸ் இன் த அவுட்டர் ரிங்ஸ் இஸ் தேர் ஆர் எலக்ட்ரான்ஸ். தேர் ஆர் ப்ளூ டாட்ஸ் விச் ஆர் கால்டு எலக்ட்ரான்ஸ். அந்த வெளி இரண்டு வட்டங்களிலே போட்டிருக்கிற நீல வடிவத்தில் இருக்கிற அந்த புள்ளிகள் அவை எலக்ட்ரான்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அங்கே அதற்கு உள்ளாக ஒரு உள் வட்டம் ஒன்று இருக்கிறது. தட் இஸ் கால்ட் நியூக்ளியஸ். அது கரு. And that red and yellow things are called protons. அங்க அந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியதான அந்த சிறு பொருட்கள் அவைகள் புரோட்டான்கள் என்று சொல்லப்படும். And the red is called protons and the yellow is called neutrons. அங்க சிவப்பு வடிவத்தில் சிவப்பு நிறத்தில் இருக்கிறது புரோட்டான்கள். மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது நியூட்ரான்கள். And in everyday whether you know it or not a lot of reactions we see with our own eyes, chemical reactions. ஒவ்வொரு நாளும் நமக்கு அது தெரிகிறதோ தெரியவில்லையோ நம்மை சுற்றி அநேக இந்த வேதியியல் மாற்றங்கள் வினை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. You are seeing every day a chemical reaction in front of your eyes. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு வேதி வினை நடந்து கொண்டே தான் இருக்கிறது. You know, when you light the burner, light the stove, அங்கே gas stove, அங்கே gas அடுப்பை பற்ற வைக்கும் பொழுது some chemical reaction is going. அங்கே ஒரு வேதி வினை நடக்கிறது. A burning of a gas. அது ஒரு வாயு, அது எரிகிறது அங்கே. It's a chemical called propane is being burnt. Propane என்று சொல்லப்படுகிறதான அந்த வேதி பொருள் அங்கே எரிகிறது. And that is why we get heat. அதன் மூலமாக நமக்கு நெருப்பு, அந்த அனல் உண்டாகிறது. And you know, that is why we cook every day. அதன் மூலமாக தான் நாம் ஒவ்வொரு நாளும் சமைக்கிறோம். And you know, when it is burning, carbon dioxide is coming out. அது எரிகிற பொழுது கார்பன் டை ஆக்சைடு அது வெளிவிடப்படுகிறது. And the water is also coming out. அதிலிருந்து தண்ணீரும் வெளியே வருகிறது. That's a chemical reaction. அது ஒரு வேதி வினை. And even in our body, நம்முடைய சரீரத்திலும் கூட, we eat lot of food. நாம் நிறைய சாப்பிடுகிறோம். And that's a the digestion is a chemical process. The செரிமானம் என்கிறதே ஒரு வேதி வினைதான். And we get energy from what we eat. நாம் சாப்பிடுகிறதிலிருந்து நமக்கு சக்தி கிடைக்கிறது. We inhale, you know, oxygen. நாம் ஆக்ஸிஜனை, பிராணவாயுவை நாம் சுவாசிக்கிறோம். And that oxygen reacts with our food. நம்முடைய சாப்பிட்ட உணவோடு அந்த ஆக்சிஜன் கலந்து வினை செய்கிறது. And carbon dioxide is liberated. அதிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளிவருகிறது. And we get energy. அதிலிருந்து நமக்கு சக்தி கிடைக்கிறது. Water is also released. தண்ணீரும் அதிலிருந்து வெளியே வருகிறது. So that is a chemical reaction that happens in our body every day. நம்முடைய சரீரத்திலே ஒவ்வொரு நாளும் இப்படி வேதி வினை நடக்கிறது. But all these reactions, ஆனால் இந்த எல்லா வேதி வினைகளும், this is happening only in the outer ring. அது இந்த வெளி வட்டத்திலே தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த எலக்ட்ரான் வேர் தேர் ஆர் எலக்ட்ரான்ஸ் அங்கே எலக்ட்ரான்கள் என்று போடப்பட்டிருக்கிற அந்த இடத்திலே, இந்த வெளி வட்டத்திலே தான் இந்த காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. வாட் எவர் இன்சைட் இஸ் நாட் அட் ஆல் அஃபெக்டட். உள்ளே இருக்கிற காரியங்கள் அவைகள் அதனால் பாதிக்கப்படுகிறதே இல்லை. And you know, we all know the heat that is produced from a gas is a sufficient heat. நமக்கு தெரியும் அந்த gas பற்ற வைக்கும்போது வருகிற அந்த நெருப்பு அது ஒரு தேவையான அளவு வெப்பம் உண்டாகறதான் செய்கிறது. But compared to heat produced from other sources, this is very small. ஆனால் வேறு இடத்திலிருந்து உண்டாகிற வெப்பத்தை காட்டிலும் இது மிகவும் சிறிய அளவில் இருக்கிறது. And you know, I was telling the other day, the amount of, you know, electricity that is needed for Tamil Nadu. Tamil Nadu ku oru naalile thevaipadugira alavu minsara alavu, it is about 14,000 megawatts per day. Oru naalikku 14,000 megawattkal. Tamil Nadu needs nearly 14,000 megawatts. மொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு நாளைக்கு ஆகக்கூடிய இந்த மின்சார சக்தியின் அளவு 14,000 மெகாவாட்டுகள். You know, there are many ways they generate electricity. அநேக வழிகளிலே இந்த மின்சாரத்தை அவர்கள் தயாரிக்கிறார்கள். One by, you know, burning coal. ஒன்று நிலக்கரியை எரித்து அதன் மூலமாக சக்தியை வெளியிடுவார்கள். And you know, from coal they will burn it and water is heated up under pressure and that water vapor is made to, you know, rotate the turbine. அந்த நிலக்கரியை எரித்து அதன் மூலமாய் வருகிற சக்தியினாலே தண்ணீரை சூடாக்குகிறார்கள். அந்த நீராவியின் அதனுடைய ஓட்டத்திலே அந்த ஒரு டர்பைன் என்கிறதான அந்த சுழலுக்கும் கூடிய அந்த கருவி ஒரு பெரிய ஒரு சக்கரம் போன்று இருக்கிற அந்த டர்பைனை சுற்ற வைக்கிறார்கள். That is how they generate, you know, electricity from coal. இப்படி தான் இந்த நிலக்கரியிலிருந்து மின்சாரத்தை அவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள். You might have heard about thermal electric power stations. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் தெர்மல் அல்லது வெப்பத்தின் மூலமாக உண்டாகிற மின்சார உற்பத்தி. It was in Ennore. அது எண்ணூரில் இருக்கிறது. I don't know if it's working now. இப்பொழுது அது வேலை செய்கிறதா என்று தெரியவில்லை. One in Ennore, another in Tuticorin. ஒன்று எண்ணூரில் இருக்கிறது, இன்னொன்று தூத்துக்குடியில் இருக்கிறது. And the second way they generate, you know, electricity is இரண்டாம் இரண்டாவது வகையிலே மின்சாரத்தை எப்படி தயாரிக்கிறார்கள் என்றால் எண்ணெயின் மூலமாக. From mineral oil. அங்கே இந்த நிலத்திலிருந்து வருகிற அந்த எண்ணெய். And the same way, you know, they heat the oil, generate heat, water is converted into steam, and thus the same way they generate electricity. நிலக்கரியை பயன்படுத்தியது போலவே எண்ணெயை எரித்து அதன் மூலமாக நீராவி தண்ணீரை சூடுபடுத்தி அதன் வெப்பத்தின் அதனுடைய சக்தியினாலே டர்பைனை சுற்ற வைத்து மின்சாரம் எடுக்கிறார்கள். But you know, to generate 14,000 megawatts electricity per day, ஒரு நாளைக்கு 14,000 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்க வேண்டும் என்றால், you know how much quantity of coal is needed? நிலக்கரி எவ்வளவு அளவு தேவை தெரியுமா? Nearly 17,50,000 kg per day. ஒரு நாளைக்கு 17.5 லட்சம் கிலோ நிலக்கரி தேவைப்படுகிறது. We don't have, India doesn't have that much coal, and it has to be imported. இந்தியாவில் அவ்வளவு அதிகமான நிலக்கரி இல்லை, அதை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டி இருக்கிறது. And these many kilos, lakhs of kilos of coal for one day. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான நிலக்கரி தேவைப்படுகிறது. So for one year it says nearly 64 crore kg of coal. இப்படி கணக்கு போட்டு பார்த்தால் ஒரு வருடத்திற்கு 64 கோடி கிலோ தேவைப்படுகிறது. This is only for Tamil Nadu. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உள்ள கணக்கு. Leave, think of India, how much India will need, and மொத்த இந்திய தேசத்துக்கும் அல்லது உலகம் முழுமைக்கும் இந்த நிலக்கரியை பயன்படுத்த வேண்டும் என்றால் எவ்வளவு தேவைப்படும் என்று யோசித்து பாருங்க. And same thing with oil also. அதே போல தான் எண்ணெய், நில எண்ணெயிலிருந்தும். You know, we need, you know, one needs nearly 11,67,000 kg per day of oil per day to generate that much electricity. 11,67,000 கிலோ ஒரு நாளைக்கு தேவைப்படுகிறது. ஒரு for an year it's about ஒரு வருடத்திற்கு 43 கோடி கிலோக்கள் தேவைப்படுகிறது. But there is another way. இன்னொரு வழியும் இருக்கிறது மின்சாரத்தை தயாரிக்க. You know, let's go to the first slide. So I was telling you there are reactions happening in the among the electrons. அங்கே எலக்ட்ரான்கள் in the electrons. எலக்ட்ரான்களுக்கு எலக்ட்ரான்களில் அந்த வட்டத்திலேயே வேதி வினை நடக்கிறது என்று நான் சொன்னேன். That is the type of reaction, you know, when coal or mineral oil is burnt. இந்த நிலக்கரியும் நிலத்தடியிலிருந்து கிடைக்கிற எண்ணெயும் எரிக்கப்படும் போது அந்த அங்கேதான் இந்த வினை நடக்கிறது. It's a reaction only on the outer sphere. இவைகளை எரிக்கிறதுனால் உண்டாகிற வேதிவினை வெளி வட்டத்திலே நடக்கிற ஒரு வேதிவினை. And to generate heat, so much quantity is needed. அதிலிருந்து வெப்பத்தை உண்டாக்க மிக அளவுக்கு அதிகமான அளவு தேவைப்படுகிறது. But there are other reactions. ஆனால் வேறு விதமான வினைகள் நடக்கிறது. Which happens in the nucleus. அது அந்த அணுவினுடைய கருவிலே நடக்கிற வேதிவினை. And that reaction produces so much energy. அதிலே நடக்கிற அந்த வேதிவினை மிகவும் அதிகமான சக்தியை வெளியிடுகிறது. That is what is called atomic power. அதுதான் அணு சக்தி என்று சொல்கிறார்கள். You know, we have one in Kalpakkam. கல்பாக்கத்திலே நமக்கு ஒன்று இருக்கிறது. And we also have one in Koodangulam. கூடங்குளம் என்ற இடத்திலேயும் நமக்கு ஒரு அணுமின் நிலையம் இருக்கிறது. And they generate electricity using, you know, the reaction in the nucleus. அவர்கள் எப்படி மின்சாரத்தை தயாரிக்கிறார்கள் என்றால் அணுவில் உள்ள கருவிலே நடக்கிற அந்த வேதிவினையை பயன்படுத்தி தயாரிக்கிறார்கள். That is called nuclear fission. அதற்கு அணு பிளவு என்று சொல்கிறார்கள். You know, in general, a bigger atom, the atom sizes vary from atom to atom, and there are bigger atoms, small atoms. அணுக்களிலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸிலே வித்தியாசமாக இருக்கிறது. அது சிறியதாக இருக்கிறது, ஒரு சில அணுக்கள் பெரியவைகளாக இருக்கிறது. And uranium is one of a bigger atom. யுரேனியம் என்கிற ஒரு அணு, அது பெரிய அணுக்களிலே ஒரு வகை. So a bigger atom can be easily broken. ஒரு பெரிய அணு மிகவும் எளிதாக அதை உடைத்து விடலாம். It's very difficult to, you know, break, you know, small atom. சிறிய அணுவாய் இருக்கிறதை அதை பிழிக்கிறது என்பது அது மிகவும் கடினம். And when a bigger atom is broken, ஒரு பெரிய அணு உடைக்கப்படும் பொழுது into small atoms, அவைகள் சிறு சிறு அணுக்களாக பிரிக்கப்படும் பொழுது so much energy is released. மிகவும் அதிகமான சக்தி வெளிப்படுகிறது. Now that is what we see here. அதைத்தான் நாம் இந்த படத்திலே பார்க்கிறோம். This is an is a picture of uranium. இது ஒரு யுரேனியம் பிளவுபடுகிறதை குறித்த படம். And they send a neutron to hit it. ஒரு நியூட்ரானை பயன்படுத்தி அதை தாக்குகிறார்கள். And it breaks into small atoms. அது சிறு அணுக்களாக பிரிகிறது. And energy is released. அதன் மூலமாக சக்தி வெளிப்படுகிறது. And in that process, this is a cyclic process. இது ஒரு சுழற்சியான ஒரு முறை. And it's very dangerous also. இது மிகவும் அபாயகரமான ஒரு வினையாகும். You know, in the thermal, in the atomic power stations. இந்த அணுமின் நிலையங்களிலே நடக்கிற ஒரு அபாயகரமான வேதி வினை. Because in some cases it was, you know, accident took place and there was lot of damage to people, you know, so many people will die. சில இடங்களிலே இந்த ஆக்சிடென்ட் விபத்துகள் ஏற்பட்டு அநேகர் உயிரிழந்தும் இருக்கிறார்கள். The reason is when one atom, one uranium is broken. இதனுடைய காரணம் என்னவென்றால் ஒரு யுரேனியம் அணு பிளவுபடும் பொழுது so much energy is released. அதிகமான சக்தி வெளிப்படுகிறது. And three more neutrons are released. மூன்று நியூட்ரான்களும் அதிலிருந்து வெளியேறுகின்றன. And these three will hit another three. Each neutron will hit another three uranium. அந்த வெளிப்பட்ட மூன்று நியூட்ரான்களும் மற்ற மூன்று யுரேனியம் அணுக்களை போய் தாக்குகின்றன. And so again energy is released. அதிலிருந்து சக்தி வெளிப்படுகிறது. And again from all these three uranium, three more neutrons will come and the reaction goes on and so much energy can be released or made in a short time. அப்படி ஒரு பிரிவிலிருந்து சக்தி வெளிப்படுகிறது, நியூட்ரான்கள் வருகிறது, அது இன்னொரு யுரேனியம் நியூட்ரான்களை தாக்கி சக்தி வெளிப்படுகிறது, நியூட்ரான்கள் வெளிப்படுபடியே சுழற்சி முறையிலே சென்று அதிகமான சக்தி வெளியேறுகிறது. You know, you might have heard about the bomb, you know, which Americans put in Japan. ஜப்பான் தேசத்திலே அமெரிக்கர்கள் போட்ட அந்த அணுகுண்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். In the cities of Nagasaki and Hiroshima. நாகசாகி ஹிரோஷிமா என்ற பட்டணங்களிலே அவர்கள் அந்த அணுகுண்டை போட்டார்கள். Tens and thousands of people died. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே செத்தார்கள். And so much damage. அதிகமான இழப்பு. Because the energy is so much released. ஏனென்றால் அதிலிருந்து வெளிப்பட்ட சக்தி மிகவும் அதிகமாக இருந்தது. That is the disadvantage, you know, that's a bad use of this atomic power. இது இந்த அணு சக்தியை தவறான வகையிலே பயன்படுத்துகிறதற்கான ஒரு உதாரணம். But when it was used in a good way. ஆனால் அது சரியான விதத்திலே பயன்படுத்தப்படும் என்றால் using this method so much electricity can be generated. இந்த முறையை பயன்படுத்தி ஒரு நல்ல வழியிலே அதிகமான மின்சார சக்தியை நாம் தயாரிக்கலாம். We see here, you know, nearly 17.5 lakhs of coal is needed, I told you earlier, to produce 14,000 megawatts of electricity. 14,000 megawatt மின்சக்தி தயாரிக்க நிலக்கரியிலிருந்து தயாரிக்க வேண்டும் என்றால் 17.5 லட்சம் கிலோக்கள் வேண்டும் என்று நான் சொன்னேன். And 11.67 lakh kilos of oil. 11,067 கிலோ எண்ணெய் தேவைப்படும் என்று சொன்னேன். But when an atom is broken. ஆனால் ஒரு அணு உடைக்கப்படும் பொழுது, you know, how much quantity of uranium is needed? யுரேனியம் எவ்வளவு அளவு தேவைப்படும் தெரியுமா? It is not lakhs and lakhs of kgs. அது லட்சக்கணக்கான கிலோக்கள் அல்ல. Just 580 gram, just greater than half kilo. 580 gram, அதாவது அரை கிலோவுக்கும் கொஞ்சம் கூட அவ்வளவுதான். What is the spiritual truth in this? இதில் இருக்கிறதான ஆவிக்குரிய சத்தியம் என்ன? Go to the previous one. I told you a bigger atom can be broken. நான் சொன்னேன் பெரிய அணு அது சுலபமாக உடைக்கப்பட்டு விடும் என்று. The spiritual lesson is when I am big in my own eyes. இதிலிருந்து நாம் பெறுகிற ஆவிக்குரிய சத்தம், நான் என்னுடைய கண்களிலே பெரியவனாய் இருப்பேன் என்றால் I need to be broken. நான் உடைக்கப்பட வேண்டும். We need to be broken. நாம் உடைக்கப்பட வேண்டும். If we are to be a useful vessel in the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் ஒரு பயனுள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும் என்றால் we need to be broken. நாம் உடைக்கப்பட வேண்டும். The bigger I am has to be broken into small pieces. நான் என்கிற அந்த பெரிய அந்த யுரேனியம் அணு சிறு சிறு அணுக்களாக நான் உடைக்கப்பட வேண்டும். And in that process so much energy can be released. அந்த அது நடக்கிற நடக்கும் பொழுது அதிகமான சக்தி வெளிப்படுகிறது. The power of the Holy Spirit can, you know, release through each one of us and bless each other and bless the church and bless the people around us. அப்படி உடைக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானோட வல்லமை நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு சபையை ஆசீர்வதிக்க முடியும், எல்லாரையும் அது தொட முடியும். That is the power of a reaction that is happening within. அது உள்ளாக நடக்கக்கூடிய ஒரு வினையின் மூலமாக வெளிப்படக்கூடிய வல்லமைதான் இது. You know, exactly, you know, I showed in the first slide the atom where the nucleus is, protons and neutrons. நான் முதலாவது காண்பித்த அந்த படத்திலே அணு கருவிலே நியூட்ரான்களும் புரோட்டான்களும் இருக்கிறது என்று நான் சொன்னேன். You know, when, you know, same thing happens when we are broken. நாம் உடைக்கப்படும் பொழுதும் இதே காரியம் தான் நடைபெறுகிறது. There is a separation of, you know, protons and neutrons, something, some reaction happening within. அங்கே அந்த அணு கருவிலே புரோட்டான்களும் நியூட்ரான்களும் அது பிரிக்கப்படுகின்றன, ஒரு வினை அங்கே நடக்கிறது. And same thing happens within us. அதே போல தான் நமக்குள்ளாகவும் காரியம் நடக்கிறது. And that is what, you know, the Hebrews says in chapter 4 verse 12. அதைத்தான் எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனம் சொல்கிறது. This is a wonderful example. இது ஒரு அருமையான ஒரு உதாரணம். That neutron is the word of God which comes and hits the nucleus. அந்த ஒரு அணு கருவை சிதைக்கக்கூடிய அந்த நியூட்ரான் எதற்கு ஒப்பனையா இருக்கிற என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பனையா இருக்கிறது. It's living and active, verse 12. எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது. It's powerful. அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. It's sharper. அது கருக்கானதா இருக்கிறது. You know what does it do? அது என்ன செய்கிறது தெரியுமா? The word of God, it brings a division of soul and spirit. அந்த தேவனுடைய வார்த்தை ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கிறது. Joints and marrow. கணுக்களையும் ஊனையும். And that is what it is happening in when a neutron hits the nucleus. ஒரு நியூட்ரான் அந்த அணு கருவை தாக்கும் பொழுது இதுதான் நடைபெறுகிறது. And thus a great energy is released. இதன் மூலமாக ஒரு பெரிய சக்தி வெளிப்படுகிறது. That's brokenness. அதுதான் நொறுங்குதல். Now when God allows some situation in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஏதாவது ஒரு சூழ்நிலை அனுமதிக்கும் பொழுது. The word of God comes. தேவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே வருகிறது. Some correction comes to us. ஒரு சீர்திருத்தல் நமக்கு வருகிறது. And when we yield to that. அதற்கு நாம் நம்மை அர்ப்பணித்தோம் என்றால். When we are broken in that. அந்த நிலையிலே நாம் உடைக்கப்படுகிறோம். When we yield to, when we take up the cross. நாம் அதற்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் சிலுவை எடுத்துக் கொள்கிறோம். Something is happening within. உள்ளாக ஏதோ ஒரு காரியம் நடைபெறுகிறது. Within the soul and the spirit. அந்த ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் இடையிலே ஒன்று நடக்கிறது. The soul is put to death. அங்கே ஆத்மா அங்கே சாகடிக்கப்படுகிறது. The nucleus is broken. அந்த அணு கரு பிளக்கப்படுகிறது. There's a division of soul and spirit. அங்கே ஆத்மாவும் ஆவியும் பிரிக்கிறது. And the power of the Holy Spirit is released just like the power is released when a bigger atom is broken. ஒரு பெரிய அணு பிரிக்கப்படும் பொழுது எப்படி சக்தி வெளியிடப்படுகிறதோ அதுபோல ஆத்மாவும் ஆவியும் பிரிக்கப்படும் பொழுது பரிசுத்தாவினுடைய வல்லமை அதிலிருந்து வெளிப்படுகிறது. So these are the lessons, you know, we learn from science. இந்த அறிவியலிலிருந்து இந்த பாடங்களை தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். We see the power of brokenness. அந்த நொறுங்குதலின் உடைபடுதலினுடைய வல்லமையை நாம் பார்க்கிறோம். Yeah, when I am bigger in my own eyes. நான் என்னுடைய பார்வையிலே பெரியவனாய் இருக்கும் பொழுது. If I think I am somebody. நான் ஒரு பொருட்டு என்று எண்ணும் பொழுது. I need to be broken. நான் உடைக்கப்பட வேண்டும். You know, that is how the Old Testament saints were. அப்படி தான் பழைய உடன்படிக்கையிலே வாழ்ந்த பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். John said in a wonderful way. John the Baptist said in a wonderful way. யோவான் ஸ்நானகன் அதை அருமையான I must decrease, he must increase. நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று சொன்னார். That, you know, he is desires to become smaller and smaller and become nobody. அவருடைய விருப்பம் என்னவென்றால் சிறிய சிறிய சிறியவனாய் மாறி கடைசியிலே நான் ஒன்றுமில்லை என்ற நிலைமைக்கு வர வேண்டும் என்று. All the prophets of God in the Old Testament, they were broken. தேவன் பழைய உடன்படிக்கையிலே இருந்ததான எல்லா தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் அவர்கள் உடைக்கப்பட்டார்கள். So when, you know, as John Baptist said, when he said he must increase, I must decrease. யோவான் ஸ்நானகன் சொன்னார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். What is happening? என்ன நடக்கிறது? He is losing his identity. அவர் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து விடுகிறார். That is what happens when uranium is broken. அது ஒரு யுரேனியம் உடைக்கப்படும் பொழுது அதுதான் நடக்கிறது. And what comes out is not uranium. அதிலிருந்து வெளிவருகிற அதனுடைய விளைவு யுரேனியம் அல்ல. It's two different metals. அது இரண்டு வித்தியாசமான உலோகங்கள். Two different atoms. இரண்டு தனிப்பட்ட வித்தியாசமான அணுக்கள். And same thing will happen that we will we will lose our identity. நாம் நொறுங்கப்படும் பொழுது நாமும் நம்முடைய தனித்தன்மையை இழந்து விடுவோம். That means the broken person will not be the same anymore. ஒரு நொறுங்கின மனுஷன் அவன் எப்பொழுதும் அவன் முன்னிருந்தது போலவே இருக்க மாட்டான். He is no more the same proud person. அவன் இன்னும் அதே பெருமை பிடித்த மனிதனாக இருக்க மாட்டான். He will not be a person who easily gets anger. சுலபமாக கோபப்பட்டு விடுகிற மனுஷனாய் அவன் இப்பொழுது இருக்க மாட்டான். Who easily judge others. மற்றவர்களை சுலபமாக நியாயந்து இருக்கிறவனாக அவன் இப்பொழுது இருக்க மாட்டான். He will not demand things from others. மற்றவர்களிடத்திலிருந்து ஒரு டிமாண்ட் பண்ணி காரியங்களை கேட்க மாட்டான். But people will be blessed through him. ஆனால் ஜனங்கள் அவன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். And a broken person will be a humble person. அங்க உடைபட்ட நொறுங்கின மனுஷன் ஒரு தாழ்மையான மனுஷனாக இருப்பான். This itself is wonderful, right? இதுவே அற்புதமா இருக்கிறது அல்லவா? But you know there is something greater than this. ஆனால் இதைவிட மேலான காரியம் ஒன்று இருக்கிறது. But the foundation is brokenness. ஆனால் இதற்கான அடித்தளம் அஸ்திபாரம் நொறுங்குதல் தான். Better than fusion is called another process called fusion. அணு பிளவை காட்டிலும் அணு ஒன்றாக சேர்க்கப்படுகிறது. இன்று ஒரு வினை இருக்கிறது. There is another process that you know occurs in the nucleus. அந்த அணு கருவிலே இன்னொரு விதமான வினை நடக்கிறது. That is two nucleus, two atoms becoming one. இரண்டு அணுக்கள் ஒன்றாக மாறுகிற காரியம். That they call scientists call it as nuclear fusion. இது அறிவியலிலே அணு சேர்க்கை என்று சொல்கிறார்கள். This fusion is possible only with small atoms. இந்த அணு சேர்க்கை சிறு அணுக்களில் மட்டுமே அது நடைபெற முடியும். Two bigger atoms cannot become one. இரண்டு பெரிய அணுக்கள் அவைகள் சேர்ந்து ஒன்றாக முடியாது. If I am thing, you know, I am bigger. நான் பெரியவன் என்று நான் நினைத்தால். If another person also think that he is also bigger. இன்னொரு நபர் தானும் பெரியவர் என்று நினைத்தால். And they can never become one. அவர்கள் இருவரும் ஒருபோதும் ஒன்றாக முடியாது. That is impossible. அது முடியவே முடியாது. Even in nature that is impossible. இயற்கையிலேயே அது முடியாது. But two small atoms. ஆனால் இரண்டு சிறு அணுக்கள். No, the smallest atom is called hydrogen. அணுக்களிலேயே மிகவும் சிறிய அணு ஹைட்ரஜன் அணு. That's available in plenty. அது மிகவும் திரளாய் கிடைக்கிறது. We know water. தண்ணீர் நமக்கு தெரியும். And water contains two hydrogen atoms or one oxygen atom. அந்த தண்ணீர் அந்த மூலக்கூறிலே இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் இருக்கிறது. That hydrogen is available in plenty. இயற்கையிலே ஹைட்ரஜன் அணு மிகவும் திரளாய் கிடைக்கிறது. And these small hydrogen atoms when they become one. அந்த இரண்டு சிறு ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றாக மாறும் பொழுது You know what happens? என்ன கிடைக்கிறது தெரியுமா? என்ன நடக்கிறது தெரியுமா? Energy many times greater than energy released from brokenness when atom is broken that much energy is released. ஒரு அணு இரண்டாக பிளக்கப்படும் போது சக்தி வல்லமை வெளிப்படுகிறதே அதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக இரண்டு சிறிய அணுக்கள் ஒன்று சேரும் போது வெளிப்படுகிறது. But it never happens in the earth. ஆனால் அது பூமியிலே இப்படிப்பட்டதான வேதிவினை நடக்கிறதில்லை. I don't know how many of you heard about a hydrogen bomb. ஹைட்ரஜன் அணுகுண்டு பாம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீர்கள் என்று தெரியவில்லை. And what the Americans dropped in Japan is a atom bomb. அமெரிக்கர்கள் ஜப்பான் தேசத்திலே போட்ட அந்த வெடிகுண்டு அது அணுகுண்டு. And it destroyed the two cities. Two bombs destroyed two cities. இரண்டு அந்த அணுகுண்டுகள் இரண்டு நகரங்களை அழித்து விட்டன. But one hydrogen atom, one hydrogen bomb is enough to wipe the entire Japan. ஆனால் ஒரு ஹைட்ரஜன் குண்டு அந்த ஜப்பான் தேசம் முழுவதையும் அழித்து விட வல்லமை உள்ளதா இருக்கிறது. So powerful. அது அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கிறது. All Tamil Nadu can be wiped off with one bomb. ஒரு பாம் அணு குண்டு போட்டால் முழு தமிழ்நாடுமே அழிக்கப்பட்டு விடும். You know, such a reaction is so powerful. இப்படிப்பட்ட வேதிவினை மிகவும் சக்தி வாய்ந்ததா இருக்கிறது. When two become one, so much energy is released in you know in the chemical world. இந்த வேதியியல் உலகத்திலே இரண்டு அணுக்கள் ஒன்றாகும் பொழுது மிக அதிகமான வல்லமை சக்தி வெளிப்படுகிறது. And as I told you, this fusion occurs only in heavenly places. நான் சொன்னது போல இந்த அணு சேர்க்கை இங்கே நடக்கிறது இல்லை இந்த விண்வெளியிலே தான் நடக்கிறது. In sun and in stars. அங்கே சூரியன் நட்சத்திரங்கள் இவைகளிலே நடக்கிறது. The heat that is the comes from sun is because of these fusion reactions. சூரியனிலிருந்து நமக்கு வெப்பம் வருகிறது அது எதனால் வருகிறது என்றால் இப்படிப்பட்டதான அணு சேர்க்கை வேதிவினை அங்கே நடந்து கொண்டே இருப்பதனால். And there, you know, two hydrogen atoms always becoming one and energies released. அங்கே சூரியனிலே இரண்டு சிறிய ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றாகிக் கொண்டே இருந்து கொண்டே இருக்கின்றன அதிலிருந்து வெப்பம் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. And this is what happens. இதுதான் அங்கே நடைபெறுகிறது. Two small hydrogen atoms become, you know, atom called helium. இரண்டு சிறிய ஹைட்ரஜன் என்று சொல்லுகிறதான அணுக்கள் ஒன்று சேர்ந்து ஹீலியம் என்ற ஒரு அணுவாக மாறுகிறது. And so much energy is released. அதிலிருந்து அதிகமான சக்தி வெளிப்படுகிறது. You know, I was next slide. I was telling you how much kilos of coal or oil is needed. இந்த 14,000 மெகாவாட் தயாரிக்க எவ்வளவு கிலோ நிலக்கரியும் எண்ணெயும் தேவைப்படும் என்று சொன்னேன். So many lakhs kilos. இதோ லட்சக்கணக்கான கிலோக்கள். But when it comes to reaction in the, when an atom is broken, only 580 grams of uranium is needed. ஒரு அணுவை பிரித்து அதிலிருந்து அந்த சக்தி அதே அளவு சக்தி எடுக்க வேண்டும் என்றால் 580 கிராம் யுரேனியம் போதுமானதாக இருக்கிறது. That process is called nuclear fission. அந்த வினைக்கு பெயர் அணு பிளவு. But when two hydrogen atoms are united, ஆனால் இரண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்று சேரும் பொழுது to make 14,000 megawatts of electricity, 14,000 megawatt minsara sakti uruvaakka vendiyadhirukku simple 14 grams of hydrogen is enough. 14 gram hydrogen aduve podumanadhu. 14 grams of small hydrogen atom, siriya hydrogen anukal avigal 14 gram alavu irundal podum. Even compare the fission versus fusion. அங்கே அணு பிளவையும் அணு சேர்க்கையும் பாருங்கள், ஒப்பிட்டு பாருங்க. பிக்கர் ஆட்டம், ஒரு பெரிய அணு யுரேனியம், மோர் தென் 500 ஆஃப் கிலோ, அரை கிலோ அளவு தேவைப்படுகிறது. டு மேக் 14,000, 14,000 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்க அவ்வளவு தேவைப்படுகிறது. பட் ஸ்மால் தி நியூக்ளியர் ஃபியூஷன் ஒன்லி 14 கிராம்ஸ். ஆனால் அந்த அணு சேர்க்கைக்கு 14 கிராம் சிறிய அணுக்கள் ஹைட்ரஜன் அணுக்களே தேவை போதும். சி தீஸ் 3 speaks of three types of Christians. இந்த மூன்று வேதி வினைகளும் மூன்று விதமான கிறிஸ்தவர்களை நமக்கு காட்டுகின்றன. And God's purpose, God's, you know, desire is that we must become Christians like the nuclear fusion. தேவனுடைய சித்தம் என்னவென்றால் அங்கே அணு சேர்க்கையினால உண்டாகிற சக்தியைப் போல அதற்கு ஒப்ப கிறிஸ்தவர்கள் மாற வேண்டும் என்று தான் இருக்கிறது. You know, this what happens in the electrons, this they are ordinary Christians. அந்த வெளி வட்டத்திலே நடக்கிற வேதிவினை போலதான் சாதாரண கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். And there are broken Christians, they are very useful. அங்கே இன்னும் ஒரு சிலர் உடைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், அவர்கள் பயனுள்ளவர்களாக இருக்கிறார்கள். Far far better than you know ordinary Christians. சாதாரண கிறிஸ்தவர்களை காட்டிலும் மிக மிக மேலானவர்களாக இருக்கிறார்கள். But there is another type of Christians who are one. ஆனால் இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்கள் ஒன்றாகிற கிறிஸ்தவர்கள். Even if they are very few, they can be a very useful vessel in the hands of God. அவர்கள் மிக சிலரா இருந்தாலும் தேவனுடைய கரத்திலே மிகவும் பயனுள்ளவர்களாக இருப்பார்கள். And you know, in this process we learn some lessons, valuable lessons. இந்த வினைகளிலிருந்து நாம் சில மதிப்புள்ள சத்தியங்களின் பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். You know, as I told you earlier, when two broken person who are small in their own eyes become one, greatest power is released. நான் சொன்னது போல இரண்டு உடைபட்ட சிறியவரா தங்களுடைய சொந்த பார்வையிலே சிறியவர்களாய் இருக்கிற இவர்கள் ஒன்றாய் மாறும் பொழுது அபரிமிதமான சக்தி வெளிப்படுகிறது, வல்லமை வெளிப்படுகிறது. That is what God desires. இதைத்தான் தேவன் விரும்புகிறார். Oneness between husband and wife. கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒருமைப்பாடு. Between brothers and brothers and sisters and sisters. சகோதரர்களுக்குள்ளே ஐக்கியம், சகோதரிகளுக்குள்ளே ஐக்கியம். Parents and children, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே ஒரு ஒருமைப்பாடு. But for that to happen, அது நடக்க வேண்டும் என்றால் first of all there must be brokenness. முதலாவது அங்கே உடைபடுதல் இருக்க வேண்டும். Because it's only the brokenness which makes us so small. ஏனென்றால் அந்த நொறுங்குதல் தான் நம்மை சிறியவர்களாய் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. Brokenness precedes oneness. அங்கே இந்த நொறுங்குதல் ஐக்கியப்படுவதற்கு முன்னதாக நடக்க வேண்டியிருக்கிறது. And a broken person is not a earthly, you know person or a kernel person inge udaipatta manushan oru bhoomikuriyavanagavo alladhu maamsigamaanavanagavo irukkamaatan in the broken person will not have his desires towards the earthly things udaipatta manushan avanudaiya vaanjeyellam ulaga kaaryangala irukkadu his ambition will not be you know promotion in office or you know a greater career growth நம்முடைய அலுவலகத்திலே ஒரு பதவி உயர்வு அல்லது தன்னுடைய உலக வேலையிலே ஒரு உயர்வு என்பதாய் அவனுடைய விருப்பம் இருக்காது his ambition will be the kingdom of God அவனுடைய நோக்கம் அபிலாஷை எல்லாம் தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கும் he is a heavenly person அவன் ஒரு பரலோக மனுஷன் he will be seated with Christ in the heavenly places அவன் உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு உட்கார வைக்கப்பட்டிருக்கிற மனுஷன் and so only such a broken persons can become one அப்படிப்பட்ட ஒரு நொறுங்கின உடைபட்ட நபர்கள் தான் ஒன்றாய் மாற முடியும் because they are small ஏனென்றால் அவர்கள் சிறியவர்களாய் இருக்கிறார்கள் if we are small in our own eyes நாம் நம்முடைய கண்கள் பார்வையிலே சிறியவர்களாக இருப்போம் என்றால் we can easily become one நாம் வெகு எளிதாக ஒன்றாய் மாறிவிட முடியும் but for this as you know fusion to occur so much energy is needed ஆனால் இந்த சேர்க்கை நடப்பதற்கு அதிகமான சக்தி தேவைப்படுகிறது you know we know the temperature in the sun you know what is the temperature in the sun சூரியனிலே என்ன வெப்பநிலை இருக்கிறது தெரியுமா it is nearly 10 million degree ஒரு கோடி டிகிரி வெப்பம் அங்கே இருக்கிறது வாட்டர் வென் இட் பாயில்ஸ் இட்ஸ் ஒன்லி 100 டிகிரி தண்ணீர் கொதிக்கும் பொழுது அது 100 டிகிரி வெப்பம் தான் இருக்கிறது அண்ட் ஹாட் வாட்டர் பாயிலிங் வாட்டர் வென் இட் ஃபால்ஸ் அப் ஆன் அஸ் யூ நோ வி நோ வாட் த பெயின் கொதிக்கிற தண்ணீர் நம் மீது விழுந்தால் அதனால் உடுகிற வலி எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியும் பட் த ஹீட் நீடட் ஃபார் டூ பிகம் ஒன் two small atoms become one is nearly you know 10 million ange irandu anukal ondraga vendiyadharku 1 kodi degree vepam thevaipadugirathu and that as I told it occurs only in sun and stars naan sonnadhu pola ipidi patta inaippu sooryanilum nakshathrangalilum dhaan irukku nadakkirathu and the same way you know oneness is possible between you know two heavenly minded persons adhe pola பரலோக சிந்தை உள்ள இரண்டு நபர்களால் மாத்திரமே இந்த ஐக்கியம் சாத்தியமாகும் and if next slide if one person is big and another is small oneness can never be attained ஒரு நபர் பெரியவராகவும் ஒருவர் சிறியவராகவும் இருந்தால் அங்கே ஐக்கியம் நடைபெற முடியாது no to have to be both the person have to be small in their own eyes இரண்டு பேருமே தங்களுடைய பார்வையிலே சிறியவர்களாக இருக்க வேண்டும் because for them to become one so much energy is needed அவர்கள் ஒன்றாகுவதற்கு அதிகமான வல்லமை தேவைப்படுகிறது you know how the nuclear fusion is you know done in the world உலகத்திலே இந்த அணு சேர்க்கை எப்படி செய்கிறார்கள் தெரியுமா it needs so much energy heat அதற்கு அதிகமான வெப்ப சக்தி தேவைப்படுகிறது that's beautiful to see அதை பார்க்க மிகவும் அழகா இருக்கிறது you know for the energy needed to bring two atoms to one is generated by breaking another atom and the irandu anukalai sekkradharku theviyana sakthi vera periya anuvai udaithu adan moolamaga valugira sakthiyin moolamaga idu nadaipera that means for two small no brothers or sisters husband and wife to become one adanudaiya artham enna vendral irandu siriya saga kanavunu manaviyum ondraga vendum endral two persons to become one irandu nabargal ondraga vendum endral they have to be broken it's only then they will have the energy to become one avargal mudhalavathu udaikkapada vendum appozhudhu maatrame avargal ondru sera theviyana vallamai ange kidaikkum and like what happened in fusion in brokenness in fusion also in becoming one individual loses their identity anu pilavu nadakkum poludhu sakthi velippattu eppadi adu vera oru அணுவாய் மாறுகிறதோ அணு சேர்க்கை நடக்கும் பொழுதும் அந்த இரண்டு நபர்கள் தங்களுடைய தனித்தன்மையை இழந்து போய்விடுகின்றது and only then the Holy Spirit power is released அப்பொழுது மாத்திரமே in a greater way அப்பொழுது மாத்திரமே பரிசுத்தாவினுடைய வல்லமை மிகவும் அதிகமான விதத்திலே வெளிப்படுகிறது that's what we see in the life of our Lord Jesus Christ அதைத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் and in the church and the church in the first century முதல் நூற்றாண்டிலே இருந்த சபையிலேயும் இதை நாம் காண முடிகிறது. Because Jesus became one with the Father. ஏனென்றால் இயேசு பிதாவோடு ஒன்றாய் இருந்தார். He submitted to the God's will completely. அவர் பிதாவுடைய சித்தத்திற்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்தார். He did not have his own will. அவர் தனக்கென்று ஒரு சுயமாய் சித்தம் சுயம் சுயசித்தின்படி செய்யவில்லை. He became one with the Father. அவர் பிதாவோடு ஒன்றாய் மாறினார். And you know, so much power of the Holy Spirit is released through his life. அவருடைய வாழ்க்கையின் மூலமாக அதிகமான பரிசுத்தாவின் வல்லமை வெளிப்பட்டது. And the same thing happened the first church. அதே காரியம் முதல் நூற்றாண்டில் இந்த சபைக்கும் நடந்தது. They were all united. அவர்கள் யாவரும் ஒன்றாய் இருந்தார்கள். We read in Acts chapter 1. அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். Acts chapter 1 verse 14. அப்போஸ்தல நடபடிகள் 1:14. We see here what happened before the Holy Spirit came upon them. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு அவர்கள் மேல் வருவதற்கு முன்பதாக என்ன நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். These all with one mind were continually devoting themselves to prayer along with the So we read in verse 1 they were all with one mind. அப்போஸ்தலர் 1:14 வாசிக்கிறோம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஜெபத்திலும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். They were all having one mind. They became one. அவர்கள் ஒருமனமுடையவர்களாய் இருந்து ஒன்றாய் இருந்தார்கள். It's when they are in one mind the Holy Spirit of God came. அந்த ஒருமனமாய் இருந்த பொழுதுதான் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வந்தார். And we read in another place you know when they were of one mind the whole place was shaken. இன்னொரு இடத்துல நாம் வாசிக்கிறோம். அவர்கள் ஒருமனப்பட்டு கூடியிருக்கும் பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் முழுவதும் அசைந்தது. They were all filled with the Holy Spirit. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். So whenever there is oneness the power of the Holy Spirit is released. எப்பொழுதெல்லாம் அங்கே ஒருமைப்பாடு ஒருமனம் நடக்கிறதோ அங்கே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வெளிப்படுகிறது. And that is the challenge before us brothers and sisters. நமக்கு முன்னாக இருக்கிற சவால் இதுதான் சகோதர சகோதரிகளே. Next slide. That is the challenge before us. நமக்கு முன்பாக இருக்கிற சவால் இதுதான். Now that is why the Lord prayed for this particular thing. அதனால் தான் ஆண்டவர் இந்த ஒரு காரியத்துக்காக ஜெபித்தார். No whether we realize it or not we Satan knew the power of the oneness. நாம் இதை உணர்ந்து இருக்கோமோ இல்லையோ பிசாசுக்கு இந்த ஒருமைப்பாட்டினுடைய வல்லமை என்ன என்பது அவனுக்கு தெரியும். Lord Jesus knew that. ஆண்டவராகிய இயேசு அதை அறிந்திருந்தார். That is why he prayed a wonderful prayer in John 17. அதனால் தான் ஒரு அற்புதமான ஜெபத்தை யோவான் 17 அதிகாரத்தில் ஆண்டவர் செய்தார். John 17 யோவான் 17 அதிகாரம் We read here a prayer of our Lord Jesus. ஆண்டவராகிய இயேசுனுடைய ஜெபத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். He prayed not only for the 11 disciples. இங்கே இந்த 11 சீஷர்களுக்கு மட்டும் அவர் ஜெபிக்கவில்லை. He even prayed for us. அவர் நமக்காகவும் ஜெபித்தார். You know we read that in verse 20. அதை நாம் 20வது வசனத்திலே வாசிக்கிறோம். He said John 17 verse 20. யோவான் 17வது அதிகாரம் 20வது வசனம். I do not ask on behalf of these alone. நான் இவர்களுக்காக வேண்டிக்கொள்கிறதுமல்லாமல் but for those who also believe in me through their word. இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக்கொள்கிறேன். So if you study this entire chapter we see 4 types of request Lord made. இந்த முழு அதிகாரத்தையும் நாம் வாசித்து பார்த்தால் 4 விதமான விண்ணப்பங்களை ஆண்டவர் வைக்கிறார். He totally made 9 requests, prayer requests. மொத்தமாக 9 ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவர் இங்கே செய்கிறார். You know we don't have time you take time to meditate upon this. இப்பொழுது நமக்கு நேரம் இல்லை. நீங்கள் நேரம் எடுத்து இதை நீங்கள் தியானியுங்கள். You know two requests he made in verses 11 and 15 that the father will keep them from the evil one. இரண்டு விண்ணப்பங்களை ஆண்டவர் வைக்கிறார். 11லும் 15லும் பிதா தம்முடைய சீஷர்களை தீயவனிடத்திலிருந்து தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும்படி keep them in your name. உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். Keep them from the evil one. தீமை நின்று அவர்களை காத்துக்கொள்ளும். And தீயவனிடத்திலிருந்து காத்துக்கொள்ளும். From the evil one, from the Satan. பிசாசிடமிருந்து அவர்களை காத்துக்கொள்ளும். And the second request he made is he made only once to sanctify them. ஒரே ஒரு முறை அவர்களை பரிசுத்தமாக்கும்படி ஜெபித்தார். Sanctify them. அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று ஜெபித்தார். Verse 17. 17வது வசனம். And in verse he made another request in verse 23. 24வது வசனத்திலே இன்னொரு விண்ணப்பத்தை வைக்கிறார். He said, Father, I desire that they also whom you have given me be with me where I am, so that they may see my glory. நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்கும்படி விரும்புகிறேன். The Lord's desire and prayer is that we all, each one of us, should see the glory of our Lord Jesus. நாம் ஒவ்வொருவரும் நம்மில் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய மகிமையை காண வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். That is why he prayed that prayer that we be with him, that they be with me and see my glory. அதனால்தான் அவர்கள் நான் இருக்கிற இடத்துல இருந்து என்னுடைய மகிமையை காண வேண்டும் என்று ஜெபித்தார். Like Mary sat at the feet of the Lord and saw his glory. மரியாள் எப்படி ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய மகிமையை கண்டாலோ அதே போல same way the Lord said they be with me and see my glory. அதே போல எனக்கு தந்தவர்கள் என்னோடே கூட இருந்து என்னுடைய மகிமையை காண வேண்டும் என்று ஜெபிக்கிறார். But he made another 5 requests for one thing. ஆனால் ஒரு காரியத்துக்காக 5 விண்ணப்பங்களை வைக்கிறார். 5 times he prayed for one thing. ஒரு காரியத்துக்காக 5 முறை ஜெபிக்கிறார். You know what? அது என்ன தெரியுமா? That is for oneness. அது ஒருமைப்பாடு. You know, the Lord knew that the church will have so much need. சபைக்கு அதிகமான தேவை இருக்கும் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். Yeah, these 11 disciples, you know, they are going to proclaim the gospel and the you know body of believers will gather together and they will need a place to gather. இந்த 11 சீஷர்களும் சென்று சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். அங்கே விசுவாசிகளாகிய சரீரம் அங்கே கூடும். அவர்களுக்கு அநேக தேவைகள் இருக்கும் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். Definitely they will need a place to gather. அவர்கள் நிச்சயமாகவே ஒரு கூடி வருகிறதுக்கு ஒரு இடம் அவர்களுக்கு தேவை இருந்தது. Yeah, you know, we are also looking for a place of our own, like you know, like the Lord gave to the Thirumalavail brothers. திருமலவயல் சகோதரர்களுக்கு தேவன் கொடுத்தது போல ஒரு தனி இடத்தை நமக்கும் தேவை என்று நாம் ஆண்டவர்களை ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். The Lord knew that. ஆண்டவர் அதை அறிந்திருந்தார். But did the Lord pray for that? ஆண்டவர் அதற்காக ஜெபித்தாரா? The Lord knew, you know, there will be so much need in the when they gather together. அவர்கள் விசுவாசிகள் கூடி வரும்பொழுது அவர்களுக்கு நிறைய தேவை இருக்கும் என்பதை அறிந்திருந்தார். Yeah, they will need people to arrange things in the church meetings. சபை கூட்டங்களிலே காரியங்களை ஒழுங்கு செய்வதற்கு ஜனங்கள் தேவை என்று அவர் அறிந்திருந்தார். They need a lot of money for that. அதற்கென்று அதிக பணம் தேவைப்படும். To buy a lot of equipments. இந்த மாதிரி உபயோக பொருட்களை வாங்குவதற்கு chairs and tables. அங்கே நாற்காலிகள் மேஜைகள் எல்லாம் தேவைப்படும். He knew all those needs. அந்த எல்லா தேவைகளையும் குறித்து ஆண்டவர் அறிந்திருந்தார். But Jesus prayed none of, you know, made none of those requests. ஆனால் ஆண்டவர் இவை யாதொன்றுக்காகவும் அவர் ஜெபிக்கவில்லை. See the prayer, the things for which he prayed. என்ன காரியங்களுக்காக ஆண்டவர் ஜெபித்தார் என்பதை கவனித்து பாருங்கள். Primarily, you know, this is the top priority in his life. அவருடைய வாழ்க்கையிலே இவைகள்தான் முதன்மையான முக்கியத்துவம் பெற்றிருந்தது. Lord, give them good health. அவர்கள் ஏதோ பிரச்சனையில் உபத்திரவங்கள் எல்லாம் கடந்து செல்லக்கூடாது என்று ஜெபிக்கவில்லை. பிள்ளைகளுக்கெல்லாம் உலக பிரகாரமாக நல்ல வாழ்க்கை இருக்க வேண்டும். We pray such prayers. இன்று நாம் அப்படிப்பட்ட ஜெபங்களை ஜெபிக்கிறோம். I don't know how many of us have prayed like what the Lord prayed. Lord, keep me in your name. I want to live for your glory. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே எங்களை காத்துக்கொள்ளும், உம்முடைய மகிமைக்கென்று நாங்கள் வாழ விரும்புகிறோம் என்று எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் என்று தெரியவில்லை. Lord, give me a pure life, sanctify me, Lord. ஆண்டவரே, எனக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை எனக்கு தாரும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். Ask yourself, brothers and sisters. சகோதர சகோதரிகளே, உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். The last one week, how many times we prayed, Lord, I want to be with you, I want to see your glory, show me your glory. கடந்த ஒரு வாரத்திலே ஆண்டவரே, நான் உம்மோடு இருக்க விரும்புகிறேன், உம்மை போல இருக்க விரும்புகிறேன், உம்முடைய மகிமையை காண விரும்புகிறேன் என்று எத்தனை முறை நாம் ஜெபித்திருக்கிறோம். Have you prayed such prayer like the Lord? நாம் ஆண்டவரை போல இப்படி ஜெபத்தை செய்திருக்கிறோமா? Have you prayed, Lord, like 5 times he prayed, Lord, I want to become one. ஆண்டவர் 5 முறை ஜெபித்தாரே, நான் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று, அதுபோல நாம் ஜெபித்திருக்கிறோமா? In such a short prayer he is praying 5 times for know that the disciples will become one. இந்த ஒரு சிறு ஜபத்திலே 5 முறை சீஷர்கள் ஒன்றாயிருக்க வேண்டும் என்ற காரியத்தை குறித்து ஜபிக்கிறார். In verse 21, they all may be one. 21வது வசனம், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும். Verse 11, 11வது வசனம், the last part, they may be one even as we are. 11வது வசனத்திலே நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி. Again in verse, you know, 21. 21வது வசனம், that they all may be one. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். And again in the same verse he says that they also may be in us. அதே வசனத்திலே பிற்பகுதியிலே அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் லைக் யூ ஃபாதர் ஆர் இன் மீ அண்ட் ஐ இன் யூ பிதாவே நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அண்ட் அகைன் இன் வெர்ஸ் 23 திரும்ப 23வது வசனத்திலே வெர்ஸ் 22 22வது வசனம் The glory which you have given me, I have given to them that they may be one just as we are one. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். Again in verse 23. திரும்பவும் 23வது வசனத்தில் I and them, you and me, that they may be perfected in unity. ஒருமைப்பாட்டிலே அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படி நீர் என்னிலும் நான் அவர்களிலும் இருக்கும்படி. See, that is the, thing burning in his heart that the disciple should become one சீஷர்கள் ஒன்றாய் மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய இதயத்திலே எரிந்து கொண்டிருந்த வாஞ்சையா இருந்தது that was the important great desire in the heart அவருடைய இதயத்திலே இருந்ததான மிக முக்கியமான பெரிய வாஞ்சையா இருந்தது for the church சபைக்கென்ற அவருடைய வாஞ்சை even in verse 21 and 22 we see another truth 21-22 வசனங்களிலும் இன்னொரு சத்தியத்தையும் 21-23 வசனங்களில் இன்னொரு சத்தியத்தையும் நாம் காண்கிறோம் we Christians do evangelism கிறிஸ்தவர்கள் சுவிசேஷ பணி செய்கிறார்கள் they go and proclaim that Jesus is the Lord salvation is only through Jesus Christ இயேசுவே ஆண்டவர் இரட்சிப்பு இயேசுவால் மட்டுமே உண்டு என்று பிரசங்கிக்கிறார்கள் yes the Lord said go and proclaim the gospel நீங்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் yeah that is one part அது ஒரு பகுதி another part இன்னொரு பகுதி how we can proclaim நாம் எப்படி அறிவிக்க முடியும் தெரியுமா even without going out நாம் புறப்பட்டு போகாமலே நாம் எப்படி செய்ய முடியும் தெரியுமா we read in verse 21 21வது வசனம் the lord is praying they may be all one even as you father are in me and I in you that they also may be in us so that the world may believe that you sent me அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் How will the world know that Jesus is the savior? இயேசுதான் இரட்சகர் என்று எப்படி உலகம் அறிந்து கொள்ளும்? How will the world believe that Jesus is the true savior? இயேசுதான் மெய்யான உலக இரட்சகர் என்பதை உலகம் எப்படி விசுவாசிக்கும்? That if his disciples become one அவருடைய சீஷர்கள் ஒன்றாய் மாறும் பொழுது லைக் ஃாதர் யூ ஆர் இன் மீ ஐ இன் யூ இன் இஃப் தே ஹேவ் பிகம் ஒன் பிதாவும் குமாரனும் ஒருவரில் ஒருவர் இருந்து ஒன்றாய் இருக்கிறது போல அவர்கள் ஒன்றாய் ஆல் மே பிலீவ் அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகம் அதை விசுவாசிக்கும் தி சேம் திங் தி லார்ட் சேஸ் இன் வெர்ஸ் 23 23ஆம் வசனத்திலே ஆண்டவர் அதை சொல்கிறார் ஐ இன் யூ யூ இன் மீ தட் தே மே பீ பெர்ஃபெக்டட் இன் யூனிட்டி சோ தட் தி வேர்ல்ட் மே நோ தட் யூ சென்ட் மீ நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் This is another wonderful truth here. இங்கு இன்னொரு அற்புதமான ஒரு சத்தியம் இருக்கிறது. How will the world know that Father loves me like he loved Jesus? எப்படி பிதா இயேசுவை நேசித்தது போல என்னையும் நம்மையும் நேசிக்கிறார் என்பதை உலகம் எப்படி அறிந்து கொள்ளும்? It's by each of us becoming one. நம்மில் ஒவ்வொருவரும் நாம் யாவரும் ஒன்றாய் சேர்வதன் மூலமாக when we become one நாம் ஒருமை ஒருமனப்படும் பொழுது ஒன்றாகும் பொழுது it is as if Jesus himself is praying to the father இது பிதா இயேசுவே பிதாவிடத்தில் ஜெபிப்பது போல and that's what we the lord said in Matthew chapter 18 அதைத்தான் ஆண்டவர் மத்தேயு 18 ஆம் அதிகாரத்தில் சொன்னார் Matthew 18 மத்தேயு 18 அதிகாரம் verses 19 and 20 19 20 வசனங்கள் 19 Again I say to you if two of you agree on earth about anything that you may ask it shall be done for them by my father who is in heaven Matthew 18:19 உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக்கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் See the emphasis of oneness அங்கே ஒருமைப்பாட்டினுடைய அந்த ஆண்டவர் வலியுறுத்துகிறதை பாருங்கள் We have oneness the Lord the Father will do Father who is in heaven will do everything. ஒருமை பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதா கேட்டுக்கொள்கிறதை அவர் நிச்சயமாக செய்வார். Because the Lord said where two or three gather together there I am there in their midst. ஒரு இங்கே இருவர் மூன்று பேர் கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். So the devil knew very well the power of unity. பிசாசு இந்த ஐக்கியத்தினுடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை அறிந்திருக்கிறான், நன்றாக அறிந்திருக்கிறான். Do you realize now why, you know, we could do so many other things in the church and for others, but two of us could not become one, husband and wife could not become one? நாம் சபையிலே அநேக காரியங்களை செய்கிறோம், மற்றவர்களுக்காக நிறைய காரியங்களை செய்கிறோம், ஆனால் கணவன் மனைவியை ஆகிய இரண்டு பேர் ஒன்றாகிறது எவ்வளவு கடினமாக இருக்கிறது. Our two brothers with, you know, different background becoming one, இருவேறு பின்னணியிலிருந்து வருகிற இரண்டு சகோதரர்கள் ஒன்றாகிறது எவ்வளவு கடினமாக இருக்கிறது. Parents and children becoming one, how difficult it is. பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஒருமனப்பாட்டில் ஒன்றாய் மாறுகிறது எவ்வளவு கடினமாக இருக்கிறது. Satan knew that. பிசாசு அதை அறிந்திருக்கிறான். No, he will allow us to do anything but never want us to set our eyes on this one thing. அவன் two of us becoming one. நாம் வேறு எந்த காரியத்தையும் செய்வதற்கும் அவன் அதை அனுமதித்து விடுவான், ஆனால் இந்த இரண்டு பேர் ஒருமனப்படுகிற இந்த காரியத்திலே நாம் கண்ணை வைக்கிறதை அவன் விரும்பவே மாட்டான். How can we become one? நாம் எப்படி ஒன்றாகிறது? Next slide. Is it by playing together or eating together? நாம் ஒன்றாக கூடி ஜெபிக்கிறதுனாலயா அல்லது ஒன்றாக கூடி சாப்பிடுகிறதுனாலயா? It is going for, is it by going for an outing? வெளியிலே ஏதோ பிக்னிக் அது மாதிரி போகிறதுனாலயா? It's not by that. இவைகள் எல்லாம் இவளினால் அல்ல. It is by aligning my will with God's will. என்னுடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்தோடு ஒன்றாக்கும் பொழுது. If each one of us, நம்மில் ஒவ்வொருவரும் அலைன் அவர் வில் வித் காட்ஸ் வில், நம்முடைய அந்த சுய சித்தத்தை தேவனுடைய சித்தத்துக்கு ஒன்று ஒன்றாய் திருப்பும் பொழுது. இட் இஸ் நாட் ஐ ஆம் அலைனிங் மை வில் வித் பிரதர்ஸ் வில், என்னுடைய சித்தத்தை சகோதரருடைய சித்தத்தோடு ஒன்றுபடுத்துகிறேன் என்று அல்ல. நோ, இட் இஸ் மை வில் அலைனிங் வித் காட்ஸ் வில், என்னுடைய சித்தம் தேவனுடைய சித்தத்தோடு அது பொருந்துகிறதா இருக்க வேண்டும். ஹிஸ் வில் அலைனிங் வித் காட்ஸ் வில், சகோதரன் அவருடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்தோடு பொருந்துகிறார். தென் வி பிகம் ஒன், அப்பொழுது நாம் இருவரும் ஒன்றாகிறோம். தட் இஸ் தி ட்ரூத், இதுதான் சத்தியம். அண்ட் இன் தட் ஒன்னஸ் சோ மச் பவர் இஸ் ரிலீஸ்ட், அப்படிப்பட்ட இந்த ஒருமைப்பாட்டிலே அதிகமான வல்லமை வெளிப்படுகிறது. ஹவ் இந்த எர்லி டிசைபிள் அப்போஸ்தலஸ் தே வர் ஆஃப் ஒன் மைண்ட், அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி ஒருமைப்பாட்டா இருந்தார்கள். இட் இஸ் நாட் யூ நோ இன்டிவிஜுவலி கோயிங் அண்ட் யூ நோ ஐ வாண்ட் டு பிகம் ஒன் வித் யூ, ஐ வாண்ட் டு பீ, நோ நோ நோ நோ நோ நோ, அவர்கள் ஒருவரும் எங்கு செல்லும் பொழுது நான் உன்னோடு ஒன்றா இருக்க விரும்புறேன், ஒன்றா இருக்க விரும்புறேன் என்று அப்படி அதன் மூலமாக அல்ல. இட்ஸ் நாட் தே யூ நோ கேம் டுகெதர் டு ஈட்டிங் ஆர் ஃபார் ப்ளேயிங், அவர்கள் வந்து ஒன்றாக கூடி சாப்பிடவோ அல்லது விளையாடுகிறதுனாலே அது அதற்கு அல்ல, அதன் மூலமாக அல்ல. பை ஈச் ஒன் இண்டிவிஜுவல் அலைனிங் தெம்செல்ஃப் வித் காட்ஸ் வில், ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே தங்களுடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்தோடு பொருத்துகிறதன் மூலமாக. The power of the Holy Spirit was revealed through Jesus and through the early apostles because they were united, they were aligned, they have aligned their will with the Father's will. ஆதி அப்போஸ்தலர்கள் தங்களுடைய சித்தத்தை பிதாவுடைய சித்தத்தோடு பொருத்தினதுனாலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவர்கள் மூலமாக வெளிப்பட்டது. By submitting to each other, ஒருவருக்கொருவர் அடங்கி இருப்பதன் மூலமாக. Submission is the ground on which this oneness, the fellowship, the unity can grow, you know, in a flourishing way. அங்கே அடங்கி இருக்கிறது இதுதான், அங்கே ஒருமைப்பாடு வந்து அதிலிருந்து ஒன்றாய் மாறுகிற காரியம் வளரக்கூடிய ஒரு அடித்தளமாய் இருக்கிறது. Ephesians 5:21. எபேசியர் 5:21. I never saw the importance of these words. நான் இந்த வசனத்தினுடைய முக்கியத்துவத்தை நான் அறியாதிருந்தேன். Till, you know, we meditated on John 17. யோவான் 17 அதிகாரத்தை தியானிக்கிறதுக்கு முன்பாக வரைக்கும் எனக்கு இந்த வசனத்தினுடைய முக்கியத்துவம் தெரியாதிருந்தது. It is easy to, you know, subject to somebody who is above us. நமக்கு மேலாக இருக்கிறவர்களுக்கு நாம் அடங்கி இருப்பது அது சுலபமான காரியம். But to subject to another brother. ஆனால் இன்னொரு சகோதரனுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோம். And as a husband to subject to my wife. ஒரு கணவனாக மனைவிக்கு அடங்கி இருக்கிறது. That is difficult. அது கடினம். Now even to submit to, sometimes, you know, it's even difficult to submit to people above us. ஒரு சில சமயங்களிலே நமக்கு மேலானவர்களுக்கு அடங்கி இருப்பது கூட கடினமான காரியமாக இருக்கிறது. But for oneness, ஆனால் ஒருமைப்பாட்டிற்கு, for unity, ஐக்கியத்திற்கு, for true fellowship, ஐக்கியம் கொள்வதற்கு, I have to obey. நான் கீழ்ப்படிவேன். எபேசியர் 5:21. This is aligning my will to God's will. இதுதான் என்னுடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்தோடு பொருத்துகிறது. Be subject to one another in the fear of Christ. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். I submit to my wife. என்னுடைய மனைவிக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது. அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது. ஒரு தேவபக்தி உள்ள சகோதரருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது. வேதத்தில் எப்படி எழுதியிருக்கிறது அதனாலே நான் இவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், நான் இதை செய்ய வேண்டும் என்பதல்ல. In the fear of Christ. நாம் அதை தெய்வ பயத்தோட செய்ய வேண்டும். In Christ. கிறிஸ்துவிலே செய்ய வேண்டும். Like in verse 6 in chapter 6. ஆறாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறது போல. Obey your parents, children, obey your parents in the Lord. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். Yeah, in the same way in Christ. அதே போல தான் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிந்திருங்கள். In the fear of Christ that I have to submit to each other. கிறிஸ்துவின் மேல் உள்ள பயத்தோட நாம் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். There, you know, we'll have this oneness. அப்பொழுது நாம் இந்த ஒருமைப்பாடு நமக்கு கிடைக்கும். Is it possible, brother? இது சாத்தியமா சகோதரனே? Next slide. It's very nice to hear. இதெல்லாம் கேட்கிறதுக்கு நன்றாக இருக்கிறது. But is it possible? ஆனால் இது சாத்தியமா? What is the answer? இதற்கான பதில் என்ன? Yes or no? ஆமாமா இல்லையா? Yes. ஆம். It is possible. இது சாத்தியம். Because the Lord has promised. ஏனென்றால் ஆண்டவர் இதை வாக்கு பண்ணியிருக்கிறார். How many of you prayed for the the words which we memorized 2 weeks ago? இரண்டு வாரங்களுக்கு முன்பாக நாம் மனப்பாடம் செய்த அந்த வார்த்தையை வைத்து எத்தனை பேர் ஜெபித்தீர்கள்? Ezekiel 11. 11ஆம் அதிகாரம். How many of us prayed? Lord said, I will give one heart. நான் அவர்களுக்கு ஏக இதயத்தை தந்து. The Lord has promised. ஆண்டவரே அதை வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். It is possible because the Lord has promised it. ஆண்டவர் அதை வாக்கு பண்ணியிருக்கிறதுனாலே இது சாத்தியம். And if I align my will to his will, it will happen. நான் என்னுடைய சித்தத்தை அவருடைய சித்தத்தோடு பொருத்தினால் அது நிச்சயமாய் நடக்கும். It is possible. இது சாத்தியம். That's what the Lord said in John 14. அதைத்தான் ஆண்டவர் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார். John 14. யோவான் 14ஆம் அதிகாரம். I have shared many times. அநேக முறை இதை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். Yeah, we have to. And the Lord said in verse 12, truly truly I say to you, he who believes in me, the works that I do, he will do also. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். And greater works than this he will do. இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளும் செய்வான். Let us not speak about the second part. Let us believe in the first part now. நாம் இரண்டாவது பகுதியை நாம் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டாம். முதலாவது காரியத்தை நாம் விசுவாசிப்போம். That whatever the works that Jesus did, இயேசு என்ன காரியமெல்லாம் செய்தாரோ, how he became one with the Father, அவர் பிதாவோடு எப்படி ஒன்றாய் மாறினாரோ, how he aligned his will to Father's will, எப்படி அவர் தம்முடைய சித்தத்தை பிதாவுடைய சித்தத்தோடு பொருத்தினாரோ, how he loved the Father, அவர் எப்படி பிதாவை நேசித்தாரோ, how he obeyed the Father, அவர் எப்படி பிதாவுக்கு கீழ்ப்படிந்தாரோ, the same works that I can do, நானும் அதே கிரியைகளை செய்ய முடியும். The Lord promised, truly truly I say to you, மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினார். He who believes in me, என்னை விசுவாசிக்கிறவன், the works that I did, he will do. நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். And not only that, the Lord gave a promise for that. அதை மட்டுமல்ல ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். The Lord asked us to pray. அதற்காக ஜெபிக்கவும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். And the promise he has given in verse 13 and 14. அதை 13-14 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். These are the blank checks, God has given to claim this life. இவைகளெல்லாம் தொகை எழுதப்படாத அந்த செக் புக்கை போல இருக்கிறது. Whatever you ask in my name, நீ என் நாமத்தினால எதை கேட்டாலும், to become one with each other, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட வேண்டும் என்று, to become one with your wife, உங்கள் மனைவியோடு ஒன்றாக வேண்டும் என்று கேட்டால், maybe it has not happened today, ஒருவேளை இன்றைக்கு அது நடக்கவில்லை, but the Lord is asking, do you believe in me? ஆனால் ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை விசுவாசிக்கிறாயா? Do you believe that you can do the same work I did? நான் செய்த இதே கிரியைகளை நீயும் செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? It is not the miracles or the preachings, the teachings he made. ஆண்டவர் செய்த அதிசய அற்புதங்களையோ அல்லது பிரசங்கங்களையோ அல்ல. It is not about the ministry here. அங்கே ஊழியத்தை பற்றி இங்கே சொல்லப்படவில்லை. This is about life. இது ஜீவனை பற்றிய காரியம். The life he lived for 30 years. ஆண்டவர் வாழ்ந்த 30 வருட வாழ்க்கை, the first 30 years, முதலாவது 30 வருடம் வாழ்ந்தார் இந்த வாழ்க்கை, not about the 3.5 years the ministry, அவர் செய்த 3.5 வருட ஊழியம் அல்ல. Of course he was one, even in that period, all the 33.5 years period, he was one with the Father. அந்த 3.5 பகுதிகளில் 3.5 வருஷத்திலும் சேர்த்து 33 வருடத்தும் பிதாவோடு ஒன்றாய் தான் இருந்தார். It's about life. இது ஜீவனை பற்றிய காரியம். It's about becoming one. அது ஒன்றாய் மாறுகிற காரியம். And for that, அதற்கு whatever you ask, அதற்கென்று நீங்கள் எதை கேட்டாலும், in my name I will give that to you, என்னுடைய நாமத்தினால் நீங்கள் கேட்டால் அதை நான் செய்வேன், I will do, நான் அதை செய்வேன். Two times the Lord is promising in verse 14, இரண்டு முறை ஆண்டவர் 14 வசனத்தில் சொல்கிறார். If you ask again, second time in verse 14, இரண்டாவது முறை 14 வசனத்தில் சொல்கிறார். If you ask me anything for this life, என் நாமத்தினாலே இந்த ஜீவனுக்கென்று எதை கேட்டாலும், I will do it, நான் அதை செய்வேன். Brothers and sisters, the Lord prayed for us. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்காக ஜெபித்திருக்கிறார். He prayed 5 times. 5 முறை அவர் ஜெபித்தார். That we all become one. நாம் யாவரும் ஒன்றாக வேண்டும் என்று அவர் ஜெபித்தார். That is the vision Jesus had for the church. சபைக்கென்று இயேசு வைத்திருந்த தரிசனம் இதுதான். It was not a big buildings. அது பெரிய பெரிய கட்டிடங்கள் அல்ல. It was not the many number of people. அநேக ஜனங்கள் கூட வேண்டும் என்பது அல்ல. Like 14 grams of a small amount of hydrogen becoming one producing so much energy. ஒரு 14 கிராம் அளவே உள்ள சிறு சிறு ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்று சேர்ந்து அதிகமான சக்தியை வெளிப்படுத்துகிறது போல, just 11 people, 11 சீஷர்கள் மாத்திரமே, 11 grams of hydrogen, அது ஒரு 11 கிராம் ஹைட்ரஜனை போல, so much energy, power of the Holy Spirit, you know, was released and the entire world, you know, has come, has known salvation in Christ. அவர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எவ்வளவோ அதிகமாய் பரவி உலகம் முழுவதும் கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை அடைந்தது. That is the vision Lord for Lord had for us too. நமக்காக வைத்திருந்த இயேசுவின் தரிசனமும் இதுதான். That is why he prayed for, even for us. நமக்காகவும் அதனால்தான் அவர் ஜெபித்தார். That we all be one with each other. நாம் யாவரும் ஒருவரோடு ஒருவர் ஒருமனப்பட்டிருக்க வேண்டும் என்று. And the Lord knew the difficulty in that. அதில் இருக்கிறதான கஷ்டங்களை ஆண்டவர் அறிந்திருந்தார். He knew that we cannot, these people cannot do it by themselves. இந்த காரியத்தை இவர்களால் தாங்களாகவே செய்ய முடியாது என்று அறிந்திருந்தார். It is not humanly possible. இது மனுஷ முறைமையிலே இது சாத்தியமில்லை. For me to become one with my wife, எனக்கு என் மனைவியோடு ஒன்றாகிறது, that's not natural. அது இயல்பான காரியம் அல்ல. I need a helper. எனக்கு ஒரு உதவியாளர் தேவை. I need a supernatural help. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியுடைய ஒரு உதவி எனக்கு தேவை. I need the help of Almighty God, the Holy Spirit. சர்வவல்லமுள்ள தேவனாகிய பரிசுத்த ஆவியானுடைய உதவியே எனக்கு தேவையா இருக்கிறது. That is why the Lord promised, I will go to the Father and I will send a helper to you. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நான் என் பிதாவினிடத்திற்கு சென்று நான் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்னார். And that he may be with you forever to make you to become one. அவர்கள் நீங்கள் இருவரும் இருவர் ஒன்றாய் இருக்கும்படிக்கு ஒன்றாய் இணையும்படிக்கு அவர்கள் உங்களோடு எப்பொழுதும் இருப்பார் என்று அவர் சொன்னார். Brothers and sisters, if you are not baptized in the Holy Spirit, it is impossible for you to become one with your partner. சகோதர சகோதரிகளே, நாம் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் படாது இருக்கும் என்றால் கணவன் மனைவியும் ஒன்றாகிறது அது கூடாத காரியம். It is impossible to become one with another brother if you are not baptized in the Holy Spirit or with another sister. பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணாத இருக்கிற பட்சத்திலே ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரனோடு சகோதரி இன்னொரு சகோதரியோடு ஒன்றாகிறது அது கூடாத காரியம். What a dad need for all of us to seek for the baptism of the Holy Spirit every day. ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை தேவையை நாடி தேட வேண்டியது எவ்வளவு தேவையா இருக்கிறது. Because we rub with each other every day. ஏனென்றால் நாம் ஒருவரோடு ஒவ்வொரு நாளும் நாம் உரசி கொள்கிறோமே. Because we have different wills every day. நாம் ஒவ்வொரு நாளும் different from our partner, different from our brother or from sister. நம்முடைய வாழ்க்கை துணையோடு மற்ற சகோதரரோடு மற்ற சகோதரியோடு அவர்களுடைய சித்தத்துக்கு நம்மளுடைய சித்தத்துக்கு வித்தியாசமா இருக்கிறதுனால நாம் உரசி கொள்கிறோம். And so we need that helper. அதனாலே நமக்கு அந்த உதவியாளர் தேவை. And he will help us. அவர் நமக்கு உதவி செய்வார். If we desire, நாம் வாஞ்சித்தால், if we seek the Lord, நாம் ஆண்டவரை தேடினால், if we pray for it, அதற்காக நாம் ஜெபித்தால், I can become one with my wife. நான் என் மனைவியோடு ஒன்றாக முடியும். You can become one with your partner. நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையோடு ஒன்றாக முடியும். Each of us can become, we brothers can become one with each other. சகோதரர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றாக முடியும். And sisters who cannot, you know, work together can become one with each other. ஒன்றாய் சேர்ந்து வேலை செய்ய முடியாத இருக்கிற சகோதரிகள் ஒன்றாய் மாற முடியும். It is possible. இது சாத்தியம். when I align my will with God's will, என்னுடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்தோடு நான் பொருத்தும் பொழுது, I can become like Jesus became one with the Father. இயேசு பிதாவோடு எப்படி ஒன்றாய் மாறினாரோ நானும் அப்படி ஒன்றாக முடியும். Then I can love like Jesus loved. இயேசு நேசித்தது போலவே நானும் நேசிக்க முடியும். I can love my wife like you can love your partner like Jesus loved. உங்களுடைய வாழ்க்கை துணையை இயேசு பிதாவை எப்படி நேசித்தாரோ அதே போல நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையை நேசிக்க முடியும். I pray the Lord will such a church in this place இந்த இடத்திலே அப்படிப்பட்ட ஒரு சபையை தேவன் கட்டுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். We all will become one நாம் யாவரும் ஒன்றாகும்படி like he Jesus and the Father were one இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருந்தது போல we should ask for it அதற்கென்று நாம் ஜெபிக்க வேண்டும். It is possible in the new covenant இது புதிய உடன்படிக்கையிலே இது சாத்தியம். That's why the Lord said in verse 19 John 14 verse 19 அதனால்தான் யோவான் 14 ஆம் அதிகாரம் 19 ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொன்னார் The Lord said because I live such a life you can also live நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறபடியாலே நீங்களும் வாழ்வீர்கள். That's a wonderful promise இது ஒரு அற்புதமான வாக்குத்தத்தமாக இருக்கிறது. Because he lived with such oneness with the Father அவர் இப்படிப்பட்ட பிதாவோடு இருக்கிற அந்த ஒரு ஒருமைப்பாட்டிலே வாழ்ந்தபடியாலே I can also live நானும் வாழ முடியும். I can also live with my wife நானும் என் மனைவியோடு அப்படி வாழ முடியும். The devil may say that is impossible பிசாசு ஒருவேளை இது சாத்தியமல்ல என்று அவன் சொல்வான். As Brother Chalaya shared yeah it is humanly it is impossible சவர் செல்லையா சொன்னது போல பிசாசு சொல்வான் உண்மைதான் மனுஷ பிரகாரமாக அது முடியாது. But we can speak to the devil with the power of the Holy Spirit it is possible because the Lord has promised நான் பிசாசுனிடத்திலே சொல்ல முடியும் பிசாசே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே இது சாத்தியம் ஏனென்றால் ஆண்டவர் இதை வாக்கு பண்ணி இருக்கிறார். Yes brothers we need to be broken ஆம் சகோதரர்களே நாம் உடைக்கப்பட வேண்டும் and become small in our own eyes நாம் நம்முடைய பார்வையிலே சிறியவர்களாக இருக்க வேண்டும் and only then we can become one with each other அப்பொழுது மாத்திரமே நாம் ஒருவரோடொருவர் ஒன்றாக முடியும். And the power of the Holy Spirit is released அப்பொழுது மாத்திரமே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வெளிப்பட முடியும். That is the vision the Lord you know had for the church இதுதான் இந்த தரிசனத்தை தான் ஆண்டவர் சபைக்கென்று வைத்திருந்தார். Shall we have that vision for our church for our family நம்முடைய சபைக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் இப்படிப்பட்ட தரிசனத்தை நாம் கொள்ளலாமா? It happened in the first century அது முதல் நூற்றாண்டிலே நடந்தது. It happened in the early church ஆதி சபையிலே இது நடந்தது. Let's pray to the Lord give me such a vision நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை எனக்கு தாரும். Let us press on till we reach that place brothers and sisters அந்த இடத்தை அடையும் வரைக்கும் நாம் முன்னேறி செல்வோம் சகோதர சகோதரிகளே. Let's persevere நாம் இதற்கென்று பிரயாசப்படுவோம். And Lord will do that for us ஆண்டவர் நமக்கென்று காரியத்தை செய்வார். He will bring the oneness between the husband and wife கணவனுக்கும் மனைவிக்கும் இடையேதான அந்த ஒருமைப்பாட்டை அவர் parents and the children பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான ஒருமைப்பாடு between brothers and the brothers and sisters and sisters சகோதர சகோதரர்களுக்கும் சகோதரி சகோதரிகளுக்குடைய ஒருமைப்பாட்டை அவர் நடத்துவார். He lived that life and so we can also live in this அவர் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தார் நாமும் அதனாலே அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். As he is so are we அவர் இருக்கிறது போல நாமும் இருக்கிறோம். That is the hope that we have இந்த நம்பிக்கை தான் நாம் பெற்றிருக்கிறோம். And so we will go yes it is possible devil because the Lord has promised naam idai naam uraka solluvom pisasu nadathile aandavar enakku vaakku pannirukkadanal idu saathiyam endru avan nadathile solluvom. Those of you who have the burden to pray for this please pray in indha kaariyathirkaga jebikka vendum endru paarapadugiravargal jebikkalam. Maybe it's a long message oru vela idu oru neenda prasangama irukkirathu seediya irukkirathu. It's a very important lesson the Lord has taught us namakku aandavar kattru koduthirukkira miga mukkiyamaana paadama irukkirathu. For the power of the Holy Spirit released through this local church பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே அவர் ஸ்தல சபையை ஆண்டவர் நடத்துகிறார். For the power of the Holy Spirit released through this local church பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இந்த ஸ்தல சபையின் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்றால் we have to become one நாம் ஒன்றாக வேண்டும். If others are to be blessed மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் each one of us have individually has to be broken நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே உடைக்கப்பட வேண்டும். And we have to become small in our own eyes நாம் நம்முடைய பார்வையிலே சிறியவர்களாய் மாற வேண்டும். And then we can become one அப்பொழுது மாத்திரமே நாம் ஒன்றாய் மாற முடியும். ஏ நல்ல பிதாவே இந்த வேளைக்காக நான் நன்றி சொல்கிறேன் அந்த நாளுக்காக நன்றி தேவனே. இந்த வார்த்தைகள் எங்களுடைய இதயத்தில் பதிந்திருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் கண்களில் இதை எப்பொழுதும் எங்கள் கண்களுக்கு முன்பதாக இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் ஜெபித்தது ஆண்டவரே நாங்கள் ஒருமணமாய் ஏக சிந்தையாய் நான் ஒருமணத்தில் தேறினவர்களாய் மாறணும் நீங்கள் ஜெபம் பண்ணீங்களே ஆண்டவரே. அந்த வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்கணும் ஆண்டவரே, அதை நாங்கள் அடையணும் ஆண்டவரே. எங்களுக்கு உடைய பரிசுத்தாவியை நீங்கள் கொடுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நிர்பந்தமான மனுஷர்கள் ஆண்டவரே, நீருடைய ஆவியை தந்து எங்களை ஆண்டவரே இந்த வாழ்க்கைக்கு நேராக நீ வழி நடத்த போகிறதுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கீங்க. நன்றி இயேசுவே, நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.